లక్ష్మీనాథ సమారంభాం నాథజామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం గురుర్మరుత్మ వ్యామోహ తత్పరితరాని తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సదేక సింధో రామానుజస్సు చరణౌ శరణం ప్రపద్యే యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూక్తాం సంజీవయత్తి కిల శక్తి ధరస్వదాంనా అన్యా సహస్త చరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణ స్వరూపం విచారణ విశ్రాణ పద్యదీక్షం దయానిధిం దేహవృతాం శరణ్యం దేవం మయగ్రీవమహం ప్రపద్యే జేత్యాశ్రితసంత్రాసధ్వంత విద్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కర సర్వేభ్య నమస్కార. ఇన్నికి రఘువీర గద్య ఉపన్యాసత్ర 51వ చూర్ణికి 52వ చూర్ణికి 53వ చూర్ణికైనా மூன்று சூர்ணிக்கைகளை நாம பார்க்கலாம். இது சமுத்திரராஜனுடைய விஷயமாக சொல்லப்பட்ட சூர்ணிக்கைகள். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணின்றான். சரணாகதி பண்ணிக்க தெரியல, ஆகையினால சமுத்திரராஜன் பிரத்யட்சம் ஆகல. அப்புறம் சாகரம் சோஷயிஷ்யாமின்னு சொன்னார். சமுத்திரராஜன் சமுத்திரத்தையே வற்ற அடிச்சுடுறேன் அப்படின்னு கோபப்பட்டார். உடனே சமுத்திரராஜன் ஓடி வந்தான் அப்படின்லாம் சொல்றோம் நம்ம கதையில. சுவாமி தேசிகன் இது ரொம்ப அழகாகவே விவரிச்சிருக்கார். பிரதிசயன பூமிக்கா அப்படின்னு ஒரு பதத்தோடு விவரிச்சிருக்கார். இந்த கதையை ரகுவீர கத்திய பிரகாரம் நாம இப்ப பார்ப்போம். இந்த மூன்று சூழ்நிலைகளால ప్రతిశయన భూమికా భూషిత పయోది పులినా ప్రళయశికి పరుష విశికశిక శోషిత కూపార వారిపూరా ప్రబలరిబు కలహ కుతక చటుల కపికుల కరతల తూలిత కృతగిరి నిగర సాధిత సేతుపత సీమా సీమంతిత సముద్రా அப்படின்னு இந்த மூன்று சூர்ணிக்கைகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரதிசேன பூமிக்கா பிராயோபவேஷ வேஷத்தாலே பூஷித அலங்கரிக்கப்பட்ட சமுத்திர புலினா சமுத்திரத்தின் ஒரு புலினத்தை உடையவனே அப்படின்னு எல்லாரும் பிரார்த்திக்கிறார். ராமனிடத்திலே சமுத்திரம் வழிவிட்டால் இத்தனை சேனைகளையும் அழைத்துக் கொண்டு நாம் சமுத்திரத்தை கடந்து லங்கைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்ற. சமுத்திரம் உதவி பாதை கொடுத்ததுன்னா லங்கைக்கு போக முடியும். சமுத்திரம் பாதையை கொடுக்கணும் அப்படின்னால் சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணணும். சமுத்திரராஜனை சரணாகதி பண்றது அப்படின்றது லோகத்துல இவன் தான் சரண்யன். இவனை காட்டிலும் வேறொரு சரண்யன் லோகத்துல கிடையாது. எல்லாரும் கதை வெறுமை சொல்றா சமுத்திரராஜனை சரணாகதி பண்ணிண்டா அப்படின்லாம். சமுத்திரராஜனை பலாத்காரமாக கட்டுப்படுத்துற யாரு? பெருமாள் கட்டுப்படுத்துற. கட்டுப்படுத்துறதுக்காக உபவேசனம் அப்படின்னா பிராயோபவேஷனம்னு ஒரு பதம் போட்டார். பட்டினியோட நாட்கணக்காக கிடக்கிறது லோகத்திலே இருக்கு இல்லையா? தன் விருப்பத்தை சாதிக்கிறதுக்காக பிரதிசயனம் பண்றது, அதாவது சத்தியாகிரகம் அறப்போராட்டம் இப்படின்னு சொல்றாளே. நாம் எண்ணிய காரியம் நிறைவேறணும், அதற்காக ஒரு வேஷம் போட்டுக்கிறது. சன்னாகம் செய்து கொண்டு கடலுக்கு எதிரில் சயனித்துக் கொண்டானாம் பெருமாள். அது எப்படி இருந்தது அப்படின்னா அவன் அந்த மாதிரி சயனித்துக் கொண்டது கடற்கரைக்கு ஒரு அலங்காரம் போல இருந்துதான். அப்படி அலங்காரத்தை உடைய ரகுவீரனே அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்ற. எங்கேயுமே இங்க சமுத்திரராஜன சரணாகதி பண்ணான்னு சொல்ல. ஏன் அப்படின்னா, சரணாகதி பண்ணிக்கிறோம்னா அதுக்கு நியமங்கள்லாம் இருக்கு. தர்பாஸ்தரணாதி பரிகரங்கள் அங்க தேவைப்படுறது. ஆகினால பிரபத்திக்கு சில நியமங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் இல்லாமல் அவன் எப்படி அதெல்லாம் பண்ணின்றான் அப்படின்னு பிரமம் ஏற்படும். ஆகையினால அது சரணாகத்தின்னு சொல்லக்கூடாது, அது வந்து பிரதிசயமே. அந்த நியமங்கள் அங்க அபேட்சிக்காதபடியினால உபாயாந்தர சாமர்த்தியம் சமுத்திரராஜனை குறித்து பண்ணினது பிரபத்தி இல்லை. அப்படி சரணாகதி பண்ணிட்டு இருந்தான்னா சாகரம் சோசையாமேன்ற ஒரு கோபமானது ஏற்படவே ஏற்படாது. இதுதான் இங்க காட்டா பெரியவா. சமுத்திரராஜன் வரணும், ரொம்ப அழகா லோகத்துல ஒரு ஒப்பீடு பண்றா, விவேகம் இல்லாமல் பேசுறா. ராமன் சமுத்திரராஜனை சரணம் புகத்தகும் அப்படின்னு இது விபீஷணனே சொல்றான். இந்த வார்த்தையை சயனித்துக் கொள்கிறார். உடனே சமுத்திரராஜன் வருவான் காத்து கிடக்கிறார். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, வரவே இல்லை. சுக்ரீவன் விபீஷணன் எல்லாரும் காத்துட்டு இருக்கா. உபவேசனம் என்றால் சுவாமி தேசிகனே இதை வந்து சரமஸ்லோகாதிகாரத்தில் சுவாமி தேசிகனே இதை ரொம்ப அழகாகவே சாதிக்கிறார். இப்படி இல்லை, இதை இப்படி எடுத்துக்கணும். சாபமானாய சௌமித்திரேன்னு சொல்லியிருக்கார். சம்பீட்டிய தனுர் கோரம் கம்பயித்வா சரைர் ஜகத்து முமோச்ச விஷிகான் உக்ரானு வஜ்ராணிவ சதக்ரதுஹு அப்படின்னு பிராமணோஸ்திரேன சயோஜ்ய பிரம்மதண்ட நிபம் சரமொழி. சரணாகதி பண்ணிட்டால் இது மாதிரி வார்த்தைகள்லாம் வராது. பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிடுறேன்ற பத்யாம் யாத்து பிளவங்கமான்ற நீ கவலையப்படாத, சாகரம் சோசை சாமி சமுத்திர ஜலத்தை வத்த அடிச்சு விடுறேன், கவலையப்படாதீங்கன்ற பத்யாம் யாத்து பிளவங்கமான நீ கவலை. நாம வந்து சாதாரணமா போய்க்கலான்ற அடுத்த சூர்ணிக்கையில் அதான் சொல்றாரு. பிரளயாக்னி போல ஒரு குரூரமான ஒரு கோபம் ஏற்படுறது. பானாகரத்தால் சோஷிக்கப்பட்ட ஒரு சமுத்திர ஜல பிரவாகத்தை உடையவனே என்ன, எவ்வளவு நாள் காத்துட்டு பெறவர். சமுத்திரஸ்ய ததா க்ருத்தஹம் ராமோ ரக்தாந்த லோச்சனஹம் சரஞ்சா சரஞ்சாசி விசோபமான் சாகரம் சோசயிஷ்யாமி பத்யாம் யாது ப்ளவங்கமா. கவலையப்பட, நடந்து போயிடலாம். தண்ணி இருந்தாலே நம்மளால போக முடியாது, தண்ணி இல்லாம தாராளமா போலான். ஓடி வரா, இது என்ன அனர்த்தமா போச்சேன், இது என்ன அனர்த்தமா போச்சேன். சமுத்திரராஜன் இறங்கி ஓடி வரான். முதல்லயே வந்திருக்கலாமோ இல்லையோ. அந்தந்த சுரூபத்தை காண்பித்தால் தான் சில பேர் அடங்குவான்றதுக்கு இது இந்த நிகழ்ச்சி ஒரு உதாரணம். பிரளயசிக்கு பருஷ விசிக சிக சிகாசோஷித கூப்பார வாரி பூரா. இத மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணால்தான் அவன் இறங்கி ஓடி வரான். இறங்கி ஓடி வந்து குரோதோபிதே அனுகிரக ஏவ சம்மதா பாகவதத்தில் வருது. சரணாகதி சமுத்திரராஜன் பணிந்து அவன் பேசுறான். உங்களுக்குலேயே நலன் நீலன் இருக்கான், அவன் வேற யாரும் இல்லை, விஸ்வகர்மாவனுடைய அவதாரம் ஆவா. விஸ்வகர்மான்றவன் ஒரு என்ன சொல்றது ஒரு கிளரிக்கல் என்ஜினியர், நம்பர் ஒன் கிளரிக்கல் என்ஜினியர், அவள மாதிரி கட்ட முடியாது. லங்கையை விஸ்வகர்மா ஹனுமான் அழிச்ச பிறகு விஸ்வகர்மாவை கொண்டுதான் பூர்த்தியா மறுபடியும் லங்கையை சரிபடுத்துறான் ராவணன். அந்த அளவுக்கு விஸ்வகர்மாவுக்கு சாமர்த்தியம் உண்டு. இங்க ஒரு கேள்வி கேட்கலாம், விஸ்வகர்மா தான் நலன் நீலனா அவதரிச்சுட்டால மறுபடியும் அங்க எப்படி போனான்னு சொல்லிட்டு அவளுடைய அம்சம் இங்க அவதரிச்சது. தேவைகி வானரத்தம் உபாகத்தை அம்சன் அவதரிச்சது. வாலிதான் இந்திரன் அப்படின்னா அங்க இந்திரலோகத்துல இந்திரன் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவளுடைய அம்சம் இது. இப்படியெல்லாம் சமுத்திரதாரின் இடத்துல அதாவது அசமர்த்தன் அகிஞ்சன் சர்வசக்தனிடத்துல கைகூப்பி நின்று பிரதிபக்தியோட சமுத்திரராஜன் நிக்கிறான். அப்ப யாரு பண்ணது சரணாகதி? தான் அகிஞ்சன்ன்றதை காட்டான். ஆகிஞ்சன்யமோ அனன்யகத்தியத்துவமோ பெருமானிடத்துல சமுத்திரராஜன் காட்டுறான். ராமனோ சர்வசக்தன் சர்வேஸ்வரன், லக்ஷ்மணா அம்ப எடுத்து தான்ற அலறான் சமுத்திரராஜன். அப்போ யாரை கண்டால் தேவர்களும் ஒடுங்குவார்களோ அவன் தான் சர்வதக்ஷன். கச்சபிப்யதி தேவாஸ்த ஜாதரோஷஸ்ய சஞ்யுகே அப்படின்னு ராமாயணத்துல ஆரம்பத்திலே வருது. சர்வசக்தன் யாரு அப்படின்னு கேட்டால் யாரை கண்டால் தேவர்களும் நடுங்குவார்களோ. அப்ப நடுங்கி போய் ஓடி வரான். அப்ப இவன் சர்வசக்தன், இவன் ராமன்றது தெரியுது நம்ம. உடனே சமுத்திரத்தை சமுத்திரராஜன் சொன்ன போல இந்த நலன் நீலனை வைத்துக் கொண்டு அழகான சேதுபத சீமா சீமந்தித சமுத்திரான்னு சொன்னார் சுவாமி தேசிகன். மகாபலசாலிகளா இருக்கக்கூடிய ராவணாதி ராட்சசர்களை அழிக்கிறதுக்காகவே யுத்தத்தில் ஆசையை வைத்துக் கொண்டு சாஞ்சல்யமுடையவர்களான ஒரு வானர சமூகங்களுடைய கைகளால பரிசோதிக்கப்பட்டு அதுவும் பக்கத்தில் இருக்க மலைகள் எல்லாம் கொண்டு வந்து பிடிக்க முடியுதான். அதுவும் வால்மீகி பகவான் சொல்றார், ஆயிரக்கணக்கான வானரர்கள் இரண்டு கையில இந்த மலையை அடிச்சுனாராம். அங்கேருந்து மேலேருந்து தூக்கி போடுறாளாம். தூக்கி போட்டோன்னா இந்த கையில நலன் வாங்கறானா, இந்த கையில் நீலன் வாங்கறான், வலது கையில வாங்கறானா கட்டுறானா, இடது கையில வாங்கறானா கட்டுறான், மாத்தி மாத்தி மலைகளை கட்டிட்டே இருக்கான். அப்போ அந்த அளவுக்கு சமுத்திரத்தை இரண்டு பாதியாக பிரிக்கப்பட்டு அதன் மூலமாக ஒரு விசேஷத்தை உடையவனே ரகுவீரனேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இங்க அழகான ஒரு கதையும் இருக்கு. பெரியாழ்வார் சொந்த கதை திருமாலையில தொண்டடி பெரியாழ்வார் கதை ஒன்று சனமிலா வனிலும் போலேன்னு சொல்லி. இப்போ குரங்குகள்லாம் பாலம் கட்டினதுல அத்தியாச்சரியம் இல்லை. இங்கே அணில் சலமிலா வணிலும் போலேன்னு தன் பங்குக்கு ராம கைங்கரியத்துல அது ஈடுபடுறது. குளம் குரங்குகள் மலையை தூக்கி குளித்துத்தான் புரண்டிட்டோடின்னு சொன்னான். இப்பேற்பட்ட அணிலுக்கு கூட அந்த எண்ணம் ஏற்படுறது. அதனால கடல்ல போய் குளிச்சு மண்ண உருண்டு பிறண்டு போறதா அந்த உடம்புல ஒட்டியிருக்கு பாருங்க மண் துகள்கள், அது ராம கைங்கரியத்துக்கு ஈடுபடட்டுமேனு பார்க்கிறான். அந்த மாதிரி சமுத்திரராஜனுடைய ஒரு சகாயம் கப்பிக்குள்ள தூளித்தனர். இந்த மாதிரியான ஒரு சகாயம் ரகுவீரனுக்கு கிடைச்சது. ரகுவீரனுக்கு கிடைத்தபடினாலே சேத்து, இந்த சேத்துவை அமைத்து லங்கைக்கு பிரவேசம் பண்றதுக்கு தயாரா இருக்கார் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு தெரியுது. இப்போ இகலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு சேது அமைக்கிறது, இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த லோகத்திலிருந்து அந்த லோகத்துக்கும் சேது அமைக்கப்படுறது. அந்த சேது எப்படி நலனும் நீலனும் அமைத்தார்களோ அதுபோல நம் ஆச்சாரியர்கள் நமக்கு நலன் நீலனாக இருந்து கொண்டு நமக்கு சேதுவை அமைத்து தருகிறார்கள். சம்சார சாகரத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய நம்மை கரையேற்றுவதற்காக நம்முடைய ஆச்சாரியர்கள் பாடுபட்டுக் கொண்டு சக்கரவர்த்தி திருமகன் இடத்திலே நம்மை சேர்ப்பிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுத்திரராஜன் கதையை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறான். நாளைக்கு பார்க்கலாம் தாசன்.